श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम् अयम नवम सूक्तैरादिभक्तैर्यथावत् विशदित निज तत्वो विश्वमव्यादभव्यात् रथचरण निरूढ व्यञ्जनानां जनानां ದುರಿತ ಮಥನ ಲೀಲಾ ದೋಹಳಿ ದೇಹಳೀಶಃ. 27ನೇ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇಹಳೀಶ ಸ್ತುತಿ. இந்த ಸ್ತುತಿಯ ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். 26 பத்தியங்கள் வரை எம்பெருமானை வர்ணித்து அவன் எவ்வாறு தன்னை காக்க வேண்டும் என்ற ரீதியில் எல்லாம் விஜாபிச்சுட்டு வந்தார். இப்போ இந்த 27வது பத்தியத்தில் அபவ்யாத்து அவ்யாத்து தேகலீஷா விஸ்வம் அபவ்யாத் அவ்யாத் இந்த இடைகளில் தோன்றிய எம்பெருமான் இந்த உலகத்தை தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னு படிக்கிறவாளுக்கும் ஒரு சில விஷயங்களை சூச்சிப்பிக்கிறதுக்காக பகவானே சர்வரக்ஷகன். பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிண்டா உடனே பாப்பங்கள்லாம் அவன் நம்முடைய பாப்பங்களை அவன் அழித்து விடுவான். தீயில் புலிகின்ற செஞ்சுடராய தேவேதர சக்கரத்தின் கோயில் புலியாலே ஒற்றொன்று நின்று குடிகுடியாக செய்கின்றோம்னு அங்கே சரியாக சாதித்தார். அப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம வைஷ்ணவாலாம் மாறுறோம், ஒரு ஜென்மா கிடைக்கிறது. அப்போ பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால், அப்படி அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டவாளுக்கு அவளுடைய பாப்பங்களை லீலையாக அழிச்சுடுறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த 27வது பத்தியத்தில் சுவாமி சாதிக்கிறார். அதற்கு மேலே முக்கியமாக அவன் அந்த மூன்று முதல் அழ்வார்களால் கொண்டாடப்பட்டவன் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லி இங்கே தலை கட்டுகிறார். இன்னொரு பத்தியம் இருக்குது, இதை முடிச்சதுக்கப்புறமா அதை அனுபவிக்கலாம். இதில் தேகலீஷா அவ்யாத் இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட். தேகலீஷகன்னு சொன்னால் இடைகளில் தோன்றிய எம்பெருமான். அவ்யாத்ன்றது அவரக்ஷணேன தாத்து, அதோடைய ஆசீர்லிங்கது அவ்யாத். அப்படின்னா காப்பாற்றட்டும், காத்தருள வேண்டும்னு அர்த்தமாக இருக்குது. சோவ்யாத் சுதர்ஷனோ விஷ்வம்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துலேயும் சக அவ்யாத்து சோவ்யாத்துன்னு ஆறுது அங்கு பிரயோகம். இந்த அவ்யாத்தனுடைய பகுவச்சனம் அவ்யாசுகு. அந்த அவ்யாசுகோட பிரயோகம் தசாவதர ஸ்தோத்திரத்தில் பார்க்கலாம். அவ்யாசுர் புவனத்ரயீ மணிபிரதம் கண்டோஜனை ரத்ரினான்னு அங்கே கூர்மாவதாரத்தை பற்றி சொல்லிச்சு. அங்கே அவ்யாசுகுன்னு பன்மையில் பிரயோகம் பண்ணியிருக்கார். எதுக்குன்னு நம்ம ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் விஜாபித்தேன். ஸோ அவ்யாத்னா இப்போ காத்திருள்ள வேண்டும். எதிலிருந்து காக்க வேண்டும் சொன்னால் அபவ்யாத்து அழகாக ஒரு சப்தாலங்காரத்துக்காக போட்டிருந்தார். பவ்யம்ன்றது ஒரு நன்மை, அபவ்யம்னா தீமை, அபவ்யாத்னா அதனுடைய பஞ்சமி பக்தி. தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் யாரேன்னு கேட்டால் விஸ்வம், விஸ்வம்னா விஸ்வத்தை இரண்டாவது பக்தி, இந்த உலகத்தை தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட தேகலீஷன்றதுக்கு தான் மிச்ச பதங்கள்லாம் அயம் தேகலீஷா. அயம்ன்றது இதம் சப்தம், அது ப்ரோனோன் திஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த தேகலீஷன் அது புள்ளிங்கத்தில் வரைச்சு அயம்னாகும். இந்த தேகலீஷன் நம்மை காப்பாற்றட்டும். இவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் ஆதி பக்தைஹி அனவம சுக்தைஹி யதாவத் விஷதித நிஜதத்வா. இது ஆதி பக்தைகின்றது முதலாளிவார்களை குறிக்கும். அது திருத்தியா பக்தி பகுவச்சனம். பாட்டுக்குரிய பழையவர் மூவரைன்னு தன்னுடைய தமிழ் பிரபந்தத்திலையும் அப்படியே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆதி பக்தைகின்னு போட்டுனதுனால திருத்தியா பக்தி பகுவச்சனம். அவர்களால் அனவம சுக்தைஹி, சுக்தம்னா ஒரு ஹிம் ஆஃப் பிரைஸ், அப்போ திருவந்தாதி அதை குறிக்கிறது. அனவமன்னு சொன்னால் உயர்ந்தன் அர்த்தம். அப்போ சிறந்த திருவந்தாதிகளால் சூக்தைகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனமானது. முதலாகுவார்களால் சிறந்த திருவந்தாதிகளாலே யதாவத்து விஷதித நிஜதத்வா. நிஜதத்துவம்னா தன்னை பற்றிய தத்துவங்கள் உண்மை, அதை விஷதமாக அவள் தெரிவித்தா அவளுடைய பாட்டுகளில். அதனால் யதாவத்துனா உள்ளவாறு வெளியிடப்பட்ட உண்மைகளை உடையவன், தன்னுடைய பிரதாபங்களை தன்னுடைய பிரபாவங்களை உடையவன் தாத்பரியமானது. இது இந்த தேகலீஷனுக்கு விசேஷனம். அதாவது யதாவத்து விஷதித்த நிஜதத்வா அப்படிங்கிறது தேகலீஷன்ற பதத்துக்கு விசேஷனம். அந்த யதாவத்து விஷதித்த நிஜதத்வாக்கு அயம் அனபம சூக்தைஹி ஆதிபக்தைன்றது குவாலிஃபை பண்ணுறது. அது விசேஷனம் இல்லை, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனாக அது அமைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு ரத சரண நிரூட வெஞ்சனானாம் ஜனானாம். ரத சரண நிரூட அப்படின்னு சொன்னால் இந்த சக்கர சங்கு சக்கரம் இத்தியாதிகள். ரத சரண நிரூட, நிரூடனா ஏந்திய, வெஞ்சனானான்னு சொன்னால் வெஞ்சன்றது பிரித்து வைத்தல்னு அர்த்தம், தனியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சங்கு சக்கரம் பொதுச்சென்றவாளுக்கு அந்த சமாசனத்தை பண்ணிடவா விலட்சணமாக இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவால. ஸோ அப்படிப்பட்ட ஜனான வெஞ்சனானான்னு சொன்னதுனால ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். அவளுக்கு ஜனானாம்னு அழகாக அந்த சப்த அலங்காரத்துக்காக போட்டுட்டார், வெஞ்சனானாம் ஜனானாம். அப்படிப்பட்ட சேத்தனர்களுக்கு துரித மதன லீலா, துரித்தம்னா பாபம், மதனம் பண்ணுறதுன்னா கம்ச இது பண்ணுறது ஒழிக்கிறது, மதனம்னா ஆக்சுவலாக கலக்கிறதுன்னு அர்த்தம், இல்லை ஒழிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். லீலான்னு சொன்னால் அது ஒரு லீலை எம்பெருமானுக்கு, இந்த பாபராசிகள்லாம் போக்கடிக்கிறதுன்றது அவருக்கு லீலை. அதில் தோஹலீன்னு போட்டிருந்தார், தோஹலம் அப்படின்னு சொன்னால் ஒரு உற்சாகம், ஒரு சங்கல்பம். தோஹலின்னு சொன்னால் அந்த உற்சாகத்தை உடையவன் அர்த்தமாகுது. டோலாரோக சதோகலம் பகவதோ மாத்தம் அப்பு பாத்தனகான்னு அந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் ரெண்டாவது பத்தியில் சாதிக்கிறார். சதோகலம்னு சொன்னால் அந்த தோகலத்தோடு கூடியவனை அர்த்தம், தோகலம்னா மறுபடியும் அதே அர்த்தம்தான், ஒரு உற்சாகம் அல்லது ஒரு சங்கல்பம், அதே உடையவன் அங்கே தாத்பரியமாகுது. சதோகலக தான் தோஹலி, ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். அப்போ தோஹலின்றதும் அந்த தேஹலீஷனுக்கு விசேஷமாகுது. இது சப்தாலங்கிறதுக்காக போட்டுட்டார். தோஹலி தேஹலின்ற பதங்கள்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப அசிக்கமாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. அப்போ பார்த்தோம்னா ஆதிபக்தைஹி அனுபம சுக்தைஹி யதாவது விஷதித நிஜதத்வா ரத சரண நிரூட வெஞ்சனானாம் ஜனானாம் துரித மதன லீலா தோஹலி அயம் தேஹலீஷா விஸ்வம் அபவ்யாத் அவ்யாத். ஆபரேட்டிவ் பாட்டர்னு கேட்டால் அயம் தேஹலீஷா விஸ்வம் அபவ்யாத் அவ்யாத், இந்த தேஹலீஷன் இந்த உலகத்தை அனைத்து விதமான தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், இவன் ஆதிபக்தைஹி அனவம சுக்தைஹி யதாவது விசதித்த நிஜதத்தா, அந்த முதலாளர்களாலே அவர்களுடைய மூன்று திருவந்தாதிகளாலே உள்ளபடி யதாவது விசதித்த நிஜதத்தா தன்னுடைய பிரபாவங்களை வெளியிடப் பெற்றவன். இது பிரதமா பக்தி. ஏன்னா தேஹலீஷாகக்கு இது வந்து விசேஷனம். அதற்கு பிறகு ரத சரண நிரூட வெஞ்சனானாம் ஜனானாம் துரித மதன லீலா தோஹலி. சங்கு சக்கரம் புதித்தல் எனப்படக்கூடிய சம்ஸ்காரத்தை மேற்கொண்டவர்கள், அதாவது சமாசனத்தை அடைய பெற்றவர்கள், ஒரு குரு மூலமாக ஆச்சாரன் மூலமாக அப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஜனானாம் வந்து ஷஷ்டி பகுவச்சனம். துரித மதன லீலா பாப்பங்களை போக்கக்கூடிய லீலையில் தோஹலி அப்படின்னா ஒரு சங்கல்பத்தை உடையவன், ஒரு உற்சாகத்தை உடையவனான இந்த தேகலீஷன் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அபவ்யாத்து அவ்யாத்துன்னு தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னு இந்த 27வது பத்தியத்தில் நம் சுவாமி சாதிக்கிறார். குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதாஹ.